மாம்பழத்தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு மறுபி அழைக்கும் மயக்கம் பிறக்கும் மலர்ந்து வரும் ஆசை விழியோடு. மாம்பழத்தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு மறுபி அழைக்கும் மயக்கம் பிறக்கும் மலர்ந்து வரும் ஆசை விழியோடு. மன்மதன் வந்தான் தேரோடு இங்கே காதலர் கண்ணும் நெஞ்சும் படக் படக் மன்மதன் வந்தான் பேரோடு இங்கே காதலர் கண்ணும் நெஞ்சும் படக் படக் பட் பட். முல்லை மொட்டு வெட்டும் விட்டு வந்துவிடு தங்கப்பட்டு கண்ணம் தொட்டு உன்னே ஒண்ணு தந்துவிடு. சின்ன சிட்டு முல்லை மொட்டு வெட்டும் விட்டு வந்துவிடு தங்கப்பட்டு கண்ணம் தொட்டு உன்னே ஒண்ணு தந்துவிடு. எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா. வர வழக்கு இருந்து வச்சு பெண்ணழகன் வர வழக்கு அந்த வெண்ணிலாவில் இருந்து வச்சு கண்மயங்க வரவில்லையோ நீயும் கண்ணத்தில் தரவில்லையோ. மாம்பழத்தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு மருவி அணைக்கும் மயக்கம் பிறக்கும் மலர்ந்து வரும் ஆசை விழியோடு. மன்மதன் வந்தான் தேரோடு இங்கே காதலர் கண்ணும் நெஞ்சும் படக் படக் பட் பட். மெல்ல துள்ளும் வெள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு வாங்கி வந்து கல்யாண தேதி குறைச்சு குந்தன் பொன்னான கையை பிடிச்சு கல்யாண தேதி குறிச்சு குந்தன் பொன்னான கையை பிடிச்சு ஆஹா சம்சாரம் என்று சொல்லணும் நீயும் அளவோடு புள்ள பெறணும். மாம்பழத்தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வருமா.